அவனுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாதனால இறந்துட்டேன். அவனை ஜெயிக்கவும் முடியாது அடகு. அதுக்கு முன்னாடிலாம் தற்கொலை எதுவுமே கிடையாது. அது அந்த காலத்துல அதுக்கு முன்னாடி முகலாயர்கள் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் கடவுளை எடுத்த பெண்கள்லாம் இருந்தாங்க. அவங்களும் தற்கொலை பண்ணிட்டாங்க. அவங்களும் சுதந்திரமா வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாங்க. ஏதோ ஒரு மனசுல ஒரு நபரை எழுந்தது மட்டும் இருக்கும். அந்த சாஸ்திரத்தை படிச்சுக்கிட்டு அதை தயார் பண்ணிட்டு மீதி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ இந்த வெளிநாட்டுக்காரர் வர்றதுக்கு முன்னாடி இந்த தற்கொலை இல்லாதது வந்த பிறகு தற்கொலை பழக்கம் பாதுகாப்பு இன்மையினால் ஆரம்பிச்சது. அப்புறம் பிரிட்டிஷ்காரன் கிறிஸ்டியனுடைய ஆட்சி இருந்தது. அதுக்கப்புறம் தற்கொலை அதிகமாச்சு. இப்ப எதனால தெரியுங்களா தற்கொலை அதிகமாச்சு? கிறிஸ்டியன் வந்த பிறகு காம்ப்ளெக்ஸ் வந்து தற்கொலை வர வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக. நம்ம நாட்டில் இருக்கவங்களுக்கு யாரா இருந்தாலும் எப்பயுமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. ஆளும் ஏழையா இருந்தாலும் சரி, நோயாளியா இருந்தாலும் சரி, எது திறமையே இல்லாதவனா இருந்தாலும் சரி, எந்த விதமான தகுதியுமே இல்லாதவனா இருந்தாலும் அல்லது லூஸா இருந்தாலும் சரி, உடல் ஊனமுற்றவனா இருந்தாலும் சரி, இதெல்லாம் காம்ப்ளெக்ஸே இருந்தது. சாதாரணமா இருந்தாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்தாங்க. நான் எப்படியும் இவ்வளவுதான். அதே போல ஊர்லயும் கூட யாருமே அவங்களெல்லாம் கேவலமா பார்த்துருந்த. ஏ இவங்க பாரு காலை இல்லை, ஏ இவங்க பாரு எழுத பிடிக்க முடியாது, ஏ இவங்க பாரு வேலையே செய்ய தெரியாது, இவங்கெல்லாம் யாரும் பார்த்ததே. அவ அப்படி அவ்வளவுதான். அவங்க சம்பாதிக்க தெரியலன்னு என்ன பண்ணுவாங்க? மீதி பேர் சோறு போடுவாங்க. ஏ லூச வந்து சாப்பிட்டு போவாங்க. சொல்லுங்க கேவலமா பார்த்து. ஆனா பிரிட்டிஷ்காரன் வந்து என்ன பண்றாங்கன்னா இதை நமக்கு கேவலமா கத்து கொடுத்தான். அவன் தான் நமக்கு முதல்ல சிந்திக்க வைக்கிறான். ஏ இங்க பாரு அவன் அப்படி இருக்கான், ஏ அங்க பாரு அசிங்கமா இருக்கான், ஏ இங்க பாரு இவன் ஏழையா இருக்கான். அதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்களுக்கு ஏழை பணக்காரங்கிற வார்த்தைக்கு பொருளே தெரியாது. பொருள்னா இருக்க ஏழைனா பணம் குறைச்சலா இருக்கிறவங்க, பணக்காரனா பணம் அதிகமா இருக்கிறவன் அவ்வளவுதான். அதுல காம்ப்ளெக்ஸோ அவன் பெரிய ஆளுங்க சின்ன அப்படிங்கிற நினைப்புலாம் கிடைக்கவே இல்லையா. ஏன்னா பணம் இருக்கிறவர்கிட்ட இருந்த பணம்னா அவருக்கு சொந்தம்னு கிடையாது. பணம் இல்லாதவன்கிட்ட பணம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. பணம் இல்லாதவன்கிட்ட எப்பெல்லாம் தேவை வந்ததோ என்னெல்லாம் தேவை வந்ததோ அதெல்லாம் பணம் இருக்கிறவங்க கொடுத்தாங்க, கடமையா கொடுத்தாங்க. அதுக்குள்ள செட்டப், அதுக்குள்ள கட்டமைப்புகள் இருக்கு. பணம் இருந்தவன் யாரும் இது என்கிட்ட இருக்கிற பணம்னா எனக்கு சொந்த பணம்னு நினைச்சிருக்கேன். எப்ப யாருக்கிட்ட அந்த கட்டமைப்பு வேறு? ஏன் இந்த மனப்பான்மை இருந்தது? ஏன் இந்த பணம் எப்படி என்பது எப்படி நிர்வாகம் செய்யப்பட்டதுங்கிறதுலாம் இன்னைக்குள்ள மாதிரி இல்லை. அன்னைக்கு இருந்த கட்டமைப்பே வேறு. பணத்தை பற்றிய கண்ணோட்டம், பணத்தினுடைய உரிமையாளரை பற்றிய கண்ணோட்டம், இதெல்லாம் கண்ணோட்டமே வேற. இன்னைக்கு உள்ளதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. இப்போ உள்ள கண்ணோட்டம்ல பிரிட்டிஷ்காரன் கொடுத்தோம். அவன் இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஏற்படுத்தான். அவன் தான் இந்த இப்போ வந்து விதவிதமான காம்ப்ளெக்ஸ் ஒன்னு ஒண்ணுக்கும் பந்தயம் வைக்க வேண்டியது. அந்த பந்தயத்துல தோத்து போனவங்கெல்லாம் அவமதிக்கப்படுறது, ஜெயிச்சவனால பாராட்டுறது, இதெல்லாம் நம்ம நாட்டுல கிடையாது. இப்ப என்ன ஆகுது? அந்த காம்ப்ளெக்ஸ்னால தற்கொலை. இப்போ உள்ள நியூ டேட்டா என்ன தெரியுங்களா? மும்பைல வந்து குழந்தை தற்கொலை அதிகமாக எட்டாம் கூட்டுக்குள் அது ஒரு பத்திரிகை ஆர்டிகல் வந்தது. அந்த கட்டி வச்சிருந்தா ஒரு பெரிய ஆராய்ச்சி கட்டுரை. எட்டாம் வகுப்புக்குள்ள படிக்கிற பையங்க அதிகமா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஐந்தாம் வகுப்புக்குள்ள படிக்கிற பையங்களும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? ஐந்தாம் வகுப்பு பையன் ஏங்க தற்கொலை பண்ணிப்பான், ஆனா பண்ணிக்கிறான் மும்பையில. காரணம் என்ன தெரியுங்களா? நான் ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்கல, நான் செஸ் போட்டியில ஜெயிக்கல, நான் அந்த ஃபேன்சி ட்ரெஸ் போட்டியில ஜெயிக்கல. பெண் குழந்தைகள் பல பேர் நான் அழகா இல்லை அப்படின்னு. அதுக்கு மேல பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? எங்க அம்மா அப்பா அழகா இருந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்த குழந்தைகள் மனசுல பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வராங்க, மற்ற பேரண்ட்ஸ் வராங்க, அவங்க அம்மா அப்பா எல்லாம் அழகா இருக்காங்க, எப்படி வந்துச்சு எல்லாம் காம்ப்ளெக்ஸ். நீ அழகானவங்களை பாராட்ட பாராட்ட தானே இந்த காம்ப்ளெக்ஸ் வளரும். யாரும் காம்ப்ளெக்ஸை வளர்க்கறதுக்கு ப்ரோக்ராம் நடத்த வேண்டாம், தானே வரும். நீ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தா இது தானே வரும். ஏன் பாம்பே பிரச்சனையை இங்கே கொண்டு வருவீங்க? பாம்பேலேயே 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத போது இப்போ வந்துருக்கு, கோயம்புத்தூர்ல இப்ப இல்லை. இது இதெல்லாம் பிரிட்டிஷ் கண்ணோட்டம். இந்த கண்ணோட்டத்தை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு நம்ம மக்கள் இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் கொண்டு வராங்க. அதனால இதெல்லாம் மிக மிக மிக புத்தாத்தனம். இந்த பாதையே தவறான பாதை. மனிதனுடைய தேவை என்ன, அதுக்கு தீர்வு என்ன, இதை விட்டுட்டு இவன் என்ன சொல்றான்னா, மனிதனுடைய தேவைன்னா பணம் இருக்கணும், பணம் இருந்தா அழகான வீடு. இந்த வார்த்தையே தப்பு. அழகான வீடு, அழகான ட்ரெஸ், அழகான செருப்பு. என்ன செருப்பு வேணும்? எதுக்காக செருப்பு? அதுக்காக செருப்பு. வீடு வேணும்? எதுக்காக வீடு? அதுக்காக வீடு. கரெக்ட். தேவையில்லாம வார்த்தையை கொடுக்க கொடுக்க அது இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ் ஆகும். மனிதனால் இந்த காம்ப்ளெக்ஸை ஏற்க முடியாது. இந்த காம்ப்ளெக்ஸை பூர்த்தி செய்வதன் மூலமாக நிவர்த்தி செய்யவும் முடியாது. அழகான ட்ரெஸ் வேணும்னு ஆசையை கொண்டு வந்தாச்சு. இப்ப அழகான ட்ரெஸ் வாங்குறான், அதனால அப்பா எனக்கு அழகான ட்ரெஸ் வாங்கிட்டேன், இனிமேல் ட்ரெஸ் பத்தி கவலை இல்லை அப்படின்னு விட்டுருவான. இன்னும் கொஞ்சம் அழகான ட்ரெஸ் அடுத்த தீபம். கரெக்ட். அடுத்த பர்த்டே. இது ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது. இவன் என்னதான் நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போயிருந்தானோ, இவனை விட இன்னும் பெட்டர் சொன்ன இவளை விட அழகான ட்ரெஸ் போட்டிருக்கிற ஒரு நபர் இந்த கல்யாண வீட்டில் பக்கத்தில் வந்து உட்காந்தாச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு. கரெக்ட். இது வாழ்ந்தது வேஸ்ட். இப்போ எல்லாரும் அங்கே தான் பார்க்குறாங்க, இவங்களை பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ இந்த ரீதியில் சமுதாய கண்ணோட்டங்களை வளர்ப்பது கழிவு. சரி, சமுதாயத்தை நம்ம திருத்த முடியாது, நம்மள்கிட்ட ஏன் இதை பேசுறீங்க? சமுதாயத்தை திருத்தலைனாலும் பரவாயில்ல, நம்ம பாதுகாப்பு இருக்கு. கரெக்ட். நம்ம பாதுகாப்பு முயற்சி பண்ணி பெருமை மாறி போயிட்டாங்க சரி, அதனால நீங்க இதை வச்சுக்க முடியாது அப்படின்னு பரவாயில்ல. ஊர்ல உள்ள எத்தனையோ குடும்பங்கள்ல கெட்ட விஷயங்களை கையாளுறாங்க. இப்ப உதாரணமா வீட்டுக்குள்ள எல்லாரும் கூடிய உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க. கரெக்ட். குடும்பத்தோட உட்காந்து தண்ணி அடிக்கிறது நீங்க உங்க வீட்லயும் செய்ய வேண்டியதானே? கரெக்ட். எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல்ல படுத்துருக்கிறாங்க, ஐசியூ வார்டு, ஆக்சிடென்ட். கரெக்ட். நீங்களும் போய் லாரிக்கு அடியில் படுத்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஐசியூவில் போய் படுத்துக்க வேண்டியதானே? ஏன்னா ஊர் உலகத்துல எல்லாம் ஆக்சிடென்ட் ஐசியூவில் படுத்துருக்காங்க, நானும் போய் படுத்துருக்காங்க, படுத்துக்க வேண்டியதானே? அப்படிலாம் நீங்க செய்ய தேவை. அப்போ ஊர்ல என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் உங்க வீட்டில் வச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல. அப்ப ஏன் அங்க மட்டும் ஊர்ல நடக்கிறதெல்லாம் உங்க வீட்டில் இல்லை? அதே இருக்கு. அப்ப அந்த விஷயத்துல எல்லாம் ஊர்ல உள்ளது எனக்கு வேண்டாம். இதுலயே அங்க எப்படி உன்னால ஒதுக்கி வாழ முடிக்கிறது? ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆக்சிடென்ட் நடக்குது, எனக்கே நடக்கல, நானும் போய் படுத்துக்கிறேன், நீ படுத்துக்கிறேன். நிறைய பேர் அதே மாதிரிதான் ஊர்ல இருக்கிறவங்களே இந்த மார்க்கத்தில் போறான். நிறைய போகணும், நீ விட்டுட்டு முடியும், உனக்கு அந்த உரிமை இருக்கு. அதுக்குள்ள கத்தலை உன்னால கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிச்சுக்கோ, வாழ்ந்துட்டு. அதனால ஊரெல்லாம் மாறிடுச்சு, அப்ப நான் வந்து எப்படி மாறாமல் வாழ முடியும் அப்படிங்கிறதுனா குற்றத்தனமான பேச்சு. இதை சொல்லி நம்ம குழப்பம், நீங்க எல்லாம் சந்திச்சிருப்பீங்க, பதில் தெரியாம நீங்க தகவிருப்பீங்க. அப்போ மனிதனுக்கு சூழ்நிலைகளால் என்னுடைய நிம்மதி பறிபோகக்கூடாது அப்படிங்கிற உணர்வு, நான் என்னை குறைவுள்ளவனாக பார்க்க கூடாது, அப்படி பார்த்தால் என்னுடைய நிம்மதி போய்விடும். இந்த குறைவுள்ளவனாக பார்க்கும் மனநிலை எது ஏற்படுத்துது? சூழ்நிலை தான் ஏற்படும். இப்போ நீ தனியா தூங்கிட்டு இருக்க, சூழ்நிலை எதையும் பார்க்கல, எந்த சூழ்நிலையுமே நீ பார்க்கல, நீ தூங்க, உங்ககிட்ட காம்ப்ளெக்ஸ் இருக்கா, மன வருத்தம் இருக்கா? ஆனா நீ இருந்தே இல்லையா தூங்கும் பொழுது? நீ இருந்த தூங்கி எழுந்துச்சு சொல்ற, நாங்க ராத்திரி நல்லா தூங்க, நீ இருந்த. ஆனா தூங்கி எழுந்திருச்ச பிறகு மனம் சார்ந்த பிரச்சனைகள் வருது. அப்படின்னா சூழ்நிலையை பார்த்ததால வந்துச்சா, சூழ்நிலையை பார்க்காததால வந்துடும்? சூழ்நிலையை பார்க்கறதுனால உங்களுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் எது ஏற்படுத்துறது? சூழ்நிலைகள் தான் உங்களுடைய மனம் ஏற்படுத்தல், மனதை வருத்தப்படுகிறது. இப்ப மனசுக்கு என்ன தேவை? சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாத நிலையை மனம் விரும்புகிறது. நான் எந்த இடத்திலும் என்னை குறைவாக பார்க்க வேண்டும், என்னை நான் எந்த இடத்திலும் தாழ்வாக பார்க்க வேண்டும், நான் எந்த காரணத்தாலும் தோல்வி அடைந்தவனாக பார்க்க வேண்டும், நான் எந்த காரணத்தாலும் அவமதிக்கப்பட்டவனாக பார்க்க வேண்டும், தன்னை பூரணமாகவே பார்க்க விரும்புகிறது. அப்ப இதை பார்க்க வைக்கிறதுக்கு டெக்னாலஜி என்ன இருக்கு உலகத்துல? இப்ப எதுவும் கிடையாது உலகத்துல, எங்கேயுமே யாருமே இந்த விஷயத்தை சிந்திக்கவே கிடையாது, சிந்திக்கல, என்னது முடியாது, அதனால யாரும் சிந்திக்கல, அப்படின்னா உலகத்துல நினைச்சிட்டு இருக்காங்க. அதான் முடியும். அது எப்படி முடியும்? என்ன என்கிட்ட குறைகள் இருக்கு? கரெக்ட், நான் வந்து எல்லாரும் மாதிரியும் உயரமா இல்லை, நான் உயரம் குறைஞ்சவனா இருக்கேன், இது உண்மை. இப்போ வேதத்தை படிச்சா என்னுடைய உயரம் ஒண்ணு அதிகமாக போறது, நான் புள்ளதுக்குள்ளது தான். அப்ப வேதத்தை படிச்சா உயரம் அதிகமாகாதுங்கிறப்போ என்ன தீர்வு? இதுதான் உலகம் பார்க்கிறது. ஆனால் நீ குள்ளனாக இருப்பதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது, அது உன்னுடைய சிறப்பு. அதை போய் எப்படி சிறப்புன்னு சொல்றீங்க? ஊர்ல எல்லாரும் குள்ளமா இல்லையே, நான் மட்டும்தானே குள்ளமா இருக்கேன். எந்த விஷயமுமே அவனுக்கு பிரச்சனை கிடையாது, அப்படி ஒரு உண்மை அவனை பற்றிய உண்மை இருக்கிறது. அதனால் அந்த உண்மையை தெரிந்து கொண்டால் அந்த பிரச்சனை, அப்படிப்பட்ட ஒரு உண்மை இருக்கிறது, அதை போதிப்பதற்கு உன்னை பார்க்க வைப்பதற்கு என்று ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. அந்த கட்டமைப்பின் வழியாக போனால் நீ அந்த உண்மையை பார்க்க, எப்படி எல்லா உண்மையையும் பார்ப்பதற்கு அதற்கென்று கட்டமைப்பு இருக்கிறது. இப்ப ஒரு 3D பிக்சர் இருக்கு, 3D பிக்சர் சினிமா எடுத்திருக்காங்க, அதை எப்படி பார்த்தால் பார்க்க முடியும்? அதற்கென்று ஒரு கண்ணாடி கொடுக்குறாங்க, கரெக்ட், அதை போட்டுக்கிட்டு பார்த்தால் அந்த 3D பிக்சர் பார்க்க முடியும். தூரம் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அல்லது சந்திரனுடைய அழகை பார்க்கறதுக்கு டெலஸ்கோப் வச்சிருக்காங்க, அது உண்மைகளை பார்க்கறதுக்கு அந்த டெலஸ்கோப் தேவைப்படுகிறது. அப்படி சாஸ்திரம் பேசும் உண்மைகளை பார்ப்பதற்கு சாஸ்திரங்கிற டெலஸ்கோப் தேவைப்படுகிறது. உன்னை பற்றிய உண்மை உனக்கு ஏற்கனவே தெரியவில்லை, என்ன கேள்வி கேட்டால் உனக்கு பதில் தெரியல, என்ன கேள்விகள், நீ எங்கிருந்து வந்த, ஏன் வந்த, ஏன் இப்ப வந்த, எங்க போயிட்டு இருந்த, எந்த கேள்விக்கும் உனக்கு பதில் தெரியல. அந்த பதில் தெரிஞ்சிருந்ததுனாக்க உனக்கு இந்த பிரச்சனைக்கு வாய்ப்பு கிடையாது. அதை தெரிஞ்சுக்கோ, இவ்வளவுதான் சாஸ்திரம் சொல்லு. அதை தெரிஞ்சுக்கிட்டா என்னுடைய பிரச்சனை எப்படி தீரும்? என்னுடைய பிரச்சனை நான் புள்ளமா இருக்க, நான் உயரமானாதான தீரும். இது காரணம் என்ன? உலகத்தினுடைய போதனைகள் எல்லாம் கேட்டு கேட்டு கேட்டு எங்கிட்ட உண்மையிலேயே எங்க பிரச்சனை, எங்க வேலை செய்யணுங்கிறது தெரியும். இப்ப உதாரணமா, எந்த காக்காயா வந்து ஒர்க் ஷாப் வந்திருக்கா, நான் மயில் மாதிரி இல்லை, என்ன மயில மாதிரி ஆக்கணும்னு வந்திருக்கா? ஏ என்ன பிரச்சனை? ஆனா மனுஷன் நீ மட்டும் சொல்ற, நான் குள்ளனா இருக்கேன், எனக்கு வெளியில வர்றதுக்கு அவமானமா இருக்கு. உங்க வேதம் படிச்சா என் உயரம் தான் அதிகமாகாது. என்ன புரியுது? அதனால என் பிரச்சனைக்கு தீர்வே இல்லை. ஆனா காக்காய்க்கு பிரச்சனை இருக்கு, தீர்வு தேவைப்படலையே. அது பிரச்சனைன்னு காக்கா சொல்லல. நீ வேணா சொல்லலாம், நான் வேணா சொல்லலாம். காக்கா சொல்லல எனக்கு பிரச்சனை இருக்கு, கரெக்ட். குரங்கு சொல்லல எனக்கு பிரச்சனை இருக்கு. நீ சொல்ற உனக்கு பிரச்சனை இருக்கு. அப்போ உன்னுடைய தவறான கண்ணோட்டம், தவறான கண்ணோட்டத்தை சரி செய்து. ஆனா உள்ள காக்காய்க்கும் மனிதனுக்கும் ஒப்பிடுறதுல முழுக்க ஒப்பிட முடியாது. ஒரு பகுதி நியாயம், ஒரு பகுதி இந்த எக்ஸாம்பிள், இந்த உதாரணத்தை நான் நியாயப்படுத்தியிருக்கேன். காரணம் என்னன்னா, காக்காய்க்கு தன்னை குறைவாகவும் பார்க்க தெரியாது, உயர்வாகவும் பார்க்க தெரியாது, கரெக்ட். ஆனால் மனிதனுக்கு அடிப்படையிலேயே அது தெரியும், கரெக்ட். குறைவாக பார்ப்பான், உயர்வாக பார்ப்பான். குழந்தையிலேருந்து இது எப்படி வருதுன்னே தெரியாது. மற்ற குழந்தைய பார்க்க அப்பனா நானும் சொல்லுவேன், நான் அப்படி செய்யலன்னா, எனக்கு அது கிடைக்கலன்னா, எனக்கு அது வாய்ப்பு கிடைக்கலன்னா அவள் வருத்தமா இருக்கு, கரெக்ட். தன்னை தாழ்வை பார்க்க ஆரம்பிச்சு, தன்னால் அதை செய்ய முடிஞ்சா தன்னை பெருமையை பார்க்க ஆரம்பிச்சு. இந்த இயல்பு தான் கையாளப்பட வேண்டிய மிருகங்களுக்கு. ஆனா இங்க உலக நாடுகள் கொடுக்கும் தீர்வுகள் எல்லாமே மிருகங்களை கையாளும் மாதிரிதான் தெரிவிக்கிறாங்க, கரெக்ட். பள்ளிக்கூடத்திலே என்ன சொல்ற, நல்ல படி, நல்ல வேலைக்கு போ, நல்ல சம்பாதி. நல்லா சம்பாதிச்சு என்ன பண்ற? நல்லா சம்பாதிக்கிறவர் நீ யார் வேணாலும் பாருங்க, உலகத்துல நல்லா சம்பாதிக்கிறவர் சம்பாதித்த பணத்தை வைத்துக் கொண்டு என்னெல்லாம் சம்பாதிக்க முடியும் நம்ம முன்னாடி பார்த்தா சம்பாதிக்கணும். என்ன? நல்ல உடை, நல்ல நல்ல உணவு, கரெக்ட். நல்ல உணவு சாப்பிட முடியும். அப்புறம் தன்னுடைய பாதுகாப்புக்கு கௌரவ பாதுகாப்பு, அப்புறம் தூங்குவதற்கு பாதுகாப்பு, நல்ல உடை, நல்ல உணவு.